இந்த கைகள் மட்டும் உன்னை தீண்டும். காற்று வீசும் வெயில் காயும் காயும் அதில் மாற்றம் ஏதும் இல்லையே. வானும் மண்ணும் நம்மை வாழச் சொல்லும் அந்த வாழ்த்து ஓயவில்லை என்றென்றும் வானில் நிலா காகிறது நேரம் யாரும் ரசிக்கவில்லையே. இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும். இந்த கைகள் மட்டும் உன்னை தீண்டும். காற்று வீசும் வெயில் காயும் காயும் அதில் மாற்றம் ஏதும் இல்லையே. வானும் மண்ணும் நம்மை வாழச் சொல்லும் அந்த வாழ்த்து ஓயவில்லை என்றென்றும் வானில் நிலாகாகிறது நேரம் யாரும் ரசிக்கவில்லையே. இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும்.